श्रीमान्वेङ्कटनाथार्यकविचार्येदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति अस्वत्मन्त्राये नमः. இப்போ ரெண்டு ஸ்லோகம் ஆயிருக்கு இதுல. அதுல வந்து ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சார். பொதுவா மாண்டல்ய வித்யை மூணு உபநிஷத்துக்கள்ல படிக்கப்பட்டிருக்கு. அதுல சாந்தோக்கிய உபநிஷத் தனி உபநிஷத்து, ஆனால் வாஜசனேகம் என்று சொல்லப்படுகிற அதுல அதனுடைய உட்பிரிவுகள் அக்னிரகசியம் பிரகதாரண்யம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அந்த ரெண்டுத்திலையும் சாந்தில்ய வித்யை போதப்பட்டிருக்கு. அதுல ஒன்னத்துல சத்திய சங்கல்பத்தும் சொல்றது அக்னிரகசியத்துல, பிரகதாரண்யத்துல சர்வசி சர்வசானஹா சர்வச அதிபதியும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி மூணு கல்யாண குணங்கள் அதுல அதிகப்படியா இருக்கு. அது இதுல இல்ல, அக்னிரகசியத்துல இல்ல. அதனால என்ன பண்றது, வித்யா பேதமா வித்யா ஐக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்டு வித்யா பேதம் தான் அப்படின்னு பூர்வபக்ஷம் சொன்னோம். ஏன்னா இது வேற ஒரே ஒரே உபனிஷத்து ஒரே பிரிவு, அதுல உட்பிரிவு தான் இருக்கு. அத்தியதாக்கள் ஒரே மனுஷா தான், அதனால இது வந்து வித்யா பேதம் தான் சொல்லணும் அப்படின்னு பூர்வபக்ஷங்கள அபிப்பிராயமா இருக்கு. ஆனால் சித்தாந்தமோ அப்படி இல்லை. முதல்ல சொன்னது சங்கரகமா சொல்லப்பட்டது, அக்னிரகசியத்துல சத்து சங்கல்பம் சத்துசங்கல்பத்தம்னு சொல்லப்பட்டது, அவ்வளவுதான். அதனுடைய இதுதான் வேதம் இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றத்துக்கும் அர்த்தம் அவனுடைய சத்துசங்கல் போன்றதனுடைய விவரணம் உபபாதனம் விளக்கிறது அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரகதாரண்யத்துல சர்வசிய வசீமை அர்த்தம், சர்வசிய ஈசானஹன்மை அர்த்தம், சர்வசிய அதிபதிஹின் அர்த்தம். எல்லாமே எம்பெருமானுடைய சத்திய சங்கல்பத்தை பிரிச்சு அழகா நமக்கு விளக்கி காமிச்சு அப்படின்னு பொதுவா சொல்லிட்டார். பொதுவா சொன்ன விஷயத்த இப்ப விளக்கமா சொல்றாரு. அப்ப சொன்னது பொதுவாக சமாசமா இருக்கு, இப்போ விளக்கமா சொல்றது. சமசன வியசன அப்படின்னு விட்டார். சமசனம்னாக்க சங்கரகமா சொல்றது, வியசனம்னா பிரித்து சொல்றது அப்படின்றதான் சொல்லி முடிச்சு. முதல் ஸ்லோகத்துல இரண்டாவது ஸ்லோகத்துல ஏன் இந்த மாதிரி சாந்தோக்கியத்தை எடுத்துன்னு விசாரம் பண்ணேன்னாக்கா, இது ஒரே அத்தியதாக்கள் அத்தியனம் பண்ணக்கூடிய இந்த வாசுதனேய பிரிவு என்ன, அந்த அக்னிரகசியம் பிரகதாரண்யம் அது ரெண்டுத்துக்குமே பேதாரம் சொல்லி முடிக்கணும்னாக்கா நானா சாந்தோக்கியமும் ஒன்னு ஆயிடும், ஒரே வச்சுதான் ஆயிடுவேன். அதுக்கோசரம் தான் இங்க வந்து இந்த மாதிரி பாஷகாரம் பிரிக்கல அப்படின்றத சொல்லி முடிச்ச. அடுத்த இந்த மூணாவது ஸ்லோகத்துல இந்த சத்தியசங்கல்பம் தோன்றத திருப்பி கேள்வி கேட்டு பதில் சொல்ற. சத்தியசங்கல்பத்தினுடைய விவரணம் தான் பிரகதாரண்யத்துல படிக்கப்பட்டிருக்கின்றது. சத்தியசங்கல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பதிகள சங்கல்பம், அப்பிரதிகள சங்கல்பம். இது எத்தனையோ அடித்து இவனுடைய சங்கல்பத்தை யாராலையுமே திருப்பி தடுக்க முடியாது, பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சங்கல்பத்தை உடையவன் இந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லியாரு. அதனால இப்ப என்னது இதுக்கு அர்த்தம் சொல்லணும், அந்த சர்வசிய வசி சத்து சங்கல்பம், சர்வசிய ஈசானஹா சத்து சங்கல்பம், சர்வசிய அதிபதி சத்து சங்கல்பம். இது வந்து எதுல இருக்கு அப்படின்னா பிரகதாரண்யம் சர்வசிய வசின்னு ஒன்று, சர்வசிய ஈசானஹான்னு சர்வசிய அதிபதி சொல்லிட்டு சர்வமிதம் பிரசாஸ்தி, இந்த பிரபஞ்சத்தை அனைத்தினையும் அனைத்தையும் சாதனம் பண்ணுகிறான், நியமனம் பண்ணுகிறான், எந்தனமான எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படியானா சர்வசிய வசி அது எப்படி சத்தியங்கள் சத்தத்துக்கு சரியா வரும் அப்படின்னா, இந்த வசின்னா என்ன அர்த்தம், தனக்கு வசமாக எல்லாத்தையும் வச்சுக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை முக்கியம் தன்வசத்துல வச்சிருக்கான் எந்திரமா வச்சிருக்கான எப்படி வச்சுக்க முடியும்? அவனுடைய சங்கல்பம் இல்லாமல் வச்சுக்க முடியாது. பகவானுடைய சங்கல்பம் இருந்தால்தான் இந்த அனைத்தையுமே அவனுக்கு வசத்துல வரும். நினைச்ச மாத்திரத்திலேயே அத்தனையும் தங்கையில கொண்டு வந்துருவான். எல்லாம் வசத்துலதான் இருக்கு. சர்வசிய வசி, இது ரெண்டு விதமா சொல்லணும். வசின்னா அதையும் சொல்ற பகவான் வந்து பக்தாளுக்கு வசமாயிடுறான், பக்தாளுக்கு வசமாயிடுறான். பத்துடை அடியவர்களுக்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன் அப்படின்னுட்டு முதல் பத்திர சாய்க்கிறார் புறாமொழியில. பத்துடை அடியவர்களுக்கு எளியவன், பக்தியோட கூடின பக்தால் இருக்காது அடியவர்கள் தாசர்கள் அவளுக்கெல்லாம் எந்திரமான் இளையவனா இருக்கானா, அதாவது பரம சுலபன் அர்த்தம். அமரருக்கு அரியானை, தமர்களுக்கு எளியானை, அமரர்களுக்கு அமரர்கள் யாரு தேவதைகள் எல்லாம் அவளுக்கெல்லாம் அரியானை கிட்ட நெருங்க முடியாதவனால, ஆனால் தமர்களுக்கு எளியானை. சீவேஷ்மர்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் அவன் வந்து பகவான் வசியனாக இருக்கான். அது ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் இது முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்க அனைத்து வஸ்துக்களும் எம்பரமானுடைய சங்கல்பத்தினால அவனுக்கு அதீனமா இருக்கு. எல்லாம் அவன் அதீனம், அவன் உண்டுதான் அனன்யாதீனம் சுவாதீனம். நாம எல்லாருமே அந்யாதீனார் பராதீனார் ஆனந்தாதீனம் பார்த்துருக்கோம். பத்த ஜீவனம், முத்த ஜீவனம், நித்திய ஜீவனம், பத்தால் முத்தால் நித்தியால் எல்லாருமே எந்திரமானுக்கு அதீனமாகவே இருக்கும். அவன் மாத்திரம் எப்படி இருக்கான் எந்திரமான்னாக்கா, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கான், அனந்தியாதீனமா இருக்கான். அதனால தன்னுடைய சத்து சங்கல்பம் இன்னொரு கொள்ளியோ அந்த கல்யாண குணத்தை இந்த பிரபஞ்சத்தை அத்தனையும் தனக்கு கீழே கொண்டு வந்துருக்கான், தனக்கு வசமாக கொண்டு வந்துருக்கான். இது ஒரு சத்துதங்கல்பம். சத்துதங்கத்தினுடைய எவ்வளவுடைய சங்கல்பமானது சர்வசிய வசிங்கிறது நான் சொல்றேன், அது ஒரு சத்துதங்கல்பம். அதே மாதிரி சர்வசிய ஈசான், ஈசான் நடத்தோம் அப்படின்னா நம்மளெல்லாம் ஆழ்றது, ஈசனம் பண்றது, சாசனம் பண்றது, நியமிக்கிறது. இப்போ அது எப்படின்னாக்கா அந்தர்யாமியாக இருந்தோம் என்பது உள்ளுக்குள்ள அந்தர்யாமியாக இருந்ததிலிருந்து நம்ம அத்தனை பேருக்கும் எம்பெருமான் நியமித்தாளா இருக்கான். அங்கே ஒரு சங்கல்பம் வேணும், அவன் சங்கல்பம் வந்தாதான் ரொம்ப முடியும். ஏன்னா உலகத்தில் சந்தித்து யோகாமயத்தை பகவான் அவன் சங்கல்பித்தான் சங்கல்பிக்கணும், அவன் ஆசைப்பட்டான், ஆசைப்பட்டு இது அத்தனையும் சுற்றிச்சுட்டான். இது அத்தனையும் சுற்றிச்சுட்டு சதனம் தவிச அப்படின்னு சேதனமும் அச்சேதனமும் அனைத்தையும் எந்திரமான் சங்கல்பித்து கெட்டிக்கிறான். கெட்டிச்சிருந்து உள்ள போய் உட்காந்து உள்ள போய் உட்கார்ந்து தன் விருப்பத்தினால எல்லாத்தையும் சாசனம் பண்றான், ஈசனம் பண்றான். அவனுக்கு ஆள் தன்னே பேரு பேரு ஆள் தன் அந்தர்யாமி. அந்தர்யாமியா இருந்து நம்ம எல்லாரையும் அவன் வந்து இது பண்றான், சாசனம் பண்றான். அதனால ஈஸ்வரத்துவம் நமக்கு பார்ப்போம். அந்த ஈஸ்வரமும் ஈஸ்வரத்துவமும் அந்தர்யாமியானது ஈஸ்வரனா சாதனம் பண்றது. முதல்ல சொன்னது என்னது, எல்லாத்தையும் நான் வசத்துல கொண்டு வரணும். அது வெள்ள ஒன்றும் பண்ண முடியும், உள்ள ஒன்றும் பண்ண முடியும். அதனால பொதுவாக சொல்லப்பட்டது சர்வசிய வசி, அவனுடைய சங்கல்பத்தினால பகவானுடைய சங்கல்பத்தினால எல்லாமே அவருக்கு அவ்வளவு ஆதவர் சொற்பதன் கற்பத்தினுடைய விளக்கம் ஒண்ணும் சதசி ஈசானக அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கிறது. ஈஸ்வரன் ஈசனம் பண்றவர். அந்த ஈசனம் பண்றது என்ன சொன்னா அந்தரியாமையா இருந்தோட ஈசனம் பண்றது. எந்திரவான் நமக்கு அந்தரியாமையா மாறிடுவான். ஏன்னா அவனுக்கு அதான் பிடிச்சிருக்கான். வேதாந்தம் ஆச்சாரத்துல சுதந்திரம் சொல்ற ஏன் அவன் அந்தரியாமை ஆனா தெரியுமோ அப்படின்னா அவனுக்கு ரொம்ப ஆசையா யோகத்தில் இருக்கிற அனைத்து வச்சுக்களையும் அறியகிலாதே யானே என் தனவே வென்றிருந்தே யானே என் உடமையும் நீயே மாணவியத்தும் என் மாணவரே அப்படின்னு அழைக்கிறார். அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கோம் நான் சுதந்திரன் அப்படி அப்படின்னு அது தவறு. யானே நீ என் உடமையும் நீயே நான் தான் நீ எனக்கு உடமை நீ தான் எனக்கு உடமை நான் தான். அதனால என்ன தெரிஞ்சுக்கணும் இல்ல நான் சுதந்திரம் இப்பதான் தெரியுது நீ தான் நானு நான் தான். ஆக என்னுடைய உடமை உன் நீ தான் என்னுடைய உடமை நானு. அதனால நான் எனக்கு நோக்கிக்க முடியும் எல்லாம் உண்டுதானே எல்லாம் உண்டா இருக்கிட்டு நான் எப்படி சோதிக்க முடியும். சொல்ல உண்டாரை எல்லாம் கொடுத்தாரை யாரு பிடித்தாரு பகவானுடைய சொத்து மகாபலிக்கிட்டேந்து பிரமாவை மூணு அடி வாங்கினேன் மூணு அடியில ரெண்டு அடி இந்த பிரபஞ்சத்தையும் மூணு உலகத்தையும் எல்லாத்தையும் அனுப்பிச்சாரு. மூணாவது அடி அதான் இல்லை பிரமா என்ன பண்ணாங்கன்னாக்கா திருமுடைய திருவடியினால மகாபலிய அப்படியே அழிச்சுட்டார். ஏமாத்தான் இத்தனை உண்டு உடம்பு பாமணனா அவதரிச்சு திருவிக்கிரமனா மாறி அத்தனையும் திருடன் கூட்டான் திருடன் கூட்டான் அப்படின்னு சொல்ற சரியா நன்றா வெய்யலாம். அதுக்கு பொய்யாயிடும் அவனுடைய கர்வத்தை அடக்கணும். அதுக்கோசரம் பிரமா என்ன பண்ண அப்படின்னாக்கா அவனை வந்து அழுத்தின பிரபஞ்சத்தை அழுத்த அப்படி அவனை ரசிக்கிற அவனால எல்லாம் அவன் தானே. அதனால எத்தனை அவனுக்கு என்ன அழுத்தம் இதை வந்து நான் சொல்ல தயாரிக்கிறது நோய் சேர்க்கிற அப்போ பிரமாண நீ என்ன எல்லாம் நான் தான். அதாவது எந்ததான் எல்லாம் ஏன்னா நான் தான் இருக்கெல்லாம் அதிபதி. ஏன்னா நான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன் உன் உடம்புக்குள்ள நீ உட்கார்ந்துருக்கான் நீ அது சொந்தக்காரன் இல்லையோ உனக்குள்ளேயே நான் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ உன்னை சேர்ந்து அத்தனை எந்ததான் நீயோ உன் பிராணனோ உன் இந்திரியங்களோ உன் உடம்போ அவயவங்களோ உன்னுடைய செயல்களோ எல்லாம் எந்த சேதன ஸ்ரூபஸ்திதி பிரவர்த்தி வேதம் அப்படிங்கிற புயல் வர உயர் நடன உடையவன் எவனம் அப்படிங்கிற. அதனால எல்லாம் எம்பெருமானுக்கு சொந்தம் எல்லாம் எம்பெருமானுக்கு சொந்தம். அந்த எம்பெருமானுக்கு சொந்தம் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கணுமா. அதுக்கோசரம்தான் பிரமா என்ன பண்ணார் அப்படின்னு அந்தர்யாமியா இருந்துட்டு அந்தர்யாமியா இருந்துட்டு எல்லாத்துக்கும் ஈசுக்காக இருக்கான். அதனால இந்த ஈசத்ருத்வம் சர்வஸ்த ஈசானா அப்படிங்கிறது அந்தரியமையாக இருக்கிறது கூட சரி அவருடைய சங்கல்பம் என சாந்தோஷன் சொல்றது பிரதேஷத பகத்யாம் பிரஜா ஐக்ஷத பார்த்தது பார்த்ததுன்னு சங்கல்பிச்சு அவன் சர்வஜன் அவன் சத்து சங்கல்பன். அதனால சர்வசக்தியாக இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னா தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே அனைத்தையும் பண்ணியிருக்கான். ஆகவே அவன் சங்கல்பிச்சுக்கிறான், சங்கல்பிச்சிருந்து எல்லாத்தையும் தான் வசத்துல கொண்டு வந்தான். அப்புறம் திருப்பி சங்கல்பிச்சிருந்தான், சங்கல்பிச்சிருந்து அத்தனை வஸ்துக்கும் அந்த நியமையா உள்ள போனான். இதுல ரெண்டு விஷயம் சொல்லிருக்கேன், சிலப்பேட்ட என்ன சொல்லிருக்காருனாக்கா, பகவான் அந்தரியாமி. இது எப்ப அந்தரியாமி பகவான், எப்ப அந்தரியாமின்னு என்ன அர்த்தம், சிருஷ்டிக்கு முன்னாடியே அந்தரியாமியா, சிருஷ்டி அப்புறம் அந்தரியாமியா? ஏன்னா சிருஷ்டுவா தேவான் உத்தாவிதது அப்படின்னு இருக்கு. தேவான் உத்தாவிதுன்னு சொன்னாக்கா அப்போ பெருமான் வந்து அந்தரியாமியா சிருஷ்டிக்கு அப்புறம் தான் இருக்கான், சிருஷ்டிக்கு அப்புறம் தான் அவன் அந்தரியாமையா இருக்கான் அப்படின்னு ஆயிடுறது. அப்படியானா அதுக்கு முன்னாடி அந்தரியாமிக்காம அப்படின்னு கேள்வி. அதுக்கு சிவபிரகாசிகாச்சார் சமாதானம் சொல்ற வாஸ்தவம் தான், சிருஷ்டிக்கு முன்னாடி எம்பெருமான் அந்தரியாமியா இருந்தான், சிருஷ்டிக்கு பிறகும் அவன் அந்தரியாமியாக இருந்துட்டு இருக்கான். ஆனால் சிருஷ்டிக்கு முன்னாடி அந்தரியாமி தோன்றது அத்வாரகம், சாட்சாத்தாக நம்ம உடம்புக்கு நம்ம ஆத்மாவுக்கு நமக்குள்ள ஆத்மஸ்வரூபத்துல பொண்ணுன்றான், ஆத்மஸ்வரூபத்துல அவன் பொண்ணுன்றான். அதனால அது வந்து சிருஷ்டிக்கு முன்னாடி அத்வாரகம். அப்பெல்லாம் நமக்கு உடம்பு இல்லையே, நம்ம எல்லாம் பிரளயத்துல சூக்ஷமா தான் உட்கார்ந்து இருக்கோம். அதனால நமக்கு அந்தரியாமியா எப்பொழுதும் இருக்கான். அது அத்வாரக அனுப்பிரவேசம், அத்வாரக அந்தரியாமித்வம் அப்படின்னு பேரு. ஆனா சிருஷ்டிக்கு அப்புறம் அப்படி இருக்காங்கனாக்க உடம்பு நமக்கு நமக்கு கொடுத்தான் அசித் அவசிஷ்டான் பிழையே ஜந்து உணவளவுக்கு ஜாத நன்வேதா கரண கலையை பல யோகம் இதரது விடுதையில நாத கருணேத்வம் தயாசத்து சுவாமி சாய்க்கிறார். என்ன பண்ணினார் அப்படின்னா, பழைய காலத்துல பாக்கலாம் எந்திரமான் ஒண்ணுமே இல்லாம இருக்குதான், ஜீவன் எல்லாம் பார்த்தாக்கா அச்சேதன பிராயமா இருக்கும். அதனால நமக்கு உடம்பு இல்லை, இந்திரியம் இல்லை, பிராணன் இல்லை, அதனால நம்மளால எந்த காரியமும் பண்ண முடியல. அதனால அவன் சிருஷ்டிச்சானா, சிருஷ்டிச்சுட்டு உடம்ப கொடுத்தான், இந்திரியங்களை கொடுத்தான், பிராணனை கொடுத்தான். முதல்ல பிராணன், அப்புறம் இந்திரியம், அப்புறம் உடம்பு, எல்லாத்தையும் கொடுத்த உடனே நமக்கு சுரூபம், உடம்போட சேர்ந்த ஆத்மான்னு தேர்வு. அந்த சமயத்துல எம்பெருமான் என்ன பண்ணா உள்ள போனண்டாம். இது அத்வாரகம், நம்ம துவாரா உள்ள போகலாம், இந்த அச்சேதனத்தில் இல்ல. இதனால அச்சேத அத்வாரகமான அனுப்பிரவேசம் அந்தரியாமித்தம். அதனால இது அத்வாரக அனுப்பிரவேசம், சிருஷ்டிக்கு முன்னாடியோ இது சத்வாரக அனுப்பிரவேசம். இப்போ சிருஷ்டி ஆனவுடனே சத்வாரகம், நம்ம துவாரா நம்ம உடம்புக்கு. அது கூட சுவாமி தேவியின் பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல சாய்க்கிறார். என்ன சாய்ச்சாருனாக்கா, அத்வாரகமாகவும் சத்வாரகமாகவும் அப்படின்னு. அதாவது சரீராத்ம பாவம், என் உடம்பு இருக்கு, நான் இருக்கேன், நான் பகவானுக்கு சரீரம். என் உடம்பு எப்படி சரீரம், எனக்கு சரீரமா பகவானுக்கு சரீரம் அப்படின்னு கேட்டுட்டு அங்க பிரதான பிரதிதந்திர அதிகாரத்தை சுவாமி தேசியம் சாய்க்கிறார். அது சத்வாரகமாகவும் இருக்கும், அத்வாரகமாகவும் இருக்கும். சாட்சாத்தா கூட என் உடம்புக்கு எந்திரமான் அந்த சரீரியா இருப்பான். அதே மாதிரி என் உடம்புக்கு நான் சரீரி, என் மூலமாக என் உடம்புக்கு அவன் சரீரியா இருப்பான். இது சத்வார்க்கம். அதனால அத்வார்க்கமாகவும் சத்வார்க்கமாகவும் இருப்பான் அப்படின்னு அங்க சாட்சிக்கார் சுவாமி. அதனால ரெண்டு விதமும் உண்டு. இப்ப என்னாச்சு, இந்த சர்வசிய வசின்றதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னோம், சத்து சங்கல்பத்துவம். சர்வஸ்வ ஈசானகா அப்படிங்கிறதுக்கு அது என்னது அப்படின்னாக்க, அந்தரியாமித்துரு பேன அவன் வந்து ஈசிதாவா இருக்கான், அது ஒரு சத்து சங்கல்பத்துவம் அது சொன்னோம். அதுக்கப்புறம் சர்வஸ்வ அதிபதிகின்றது அதிபதித்வம். அதிபதித்வம் அர்த்தம் சர்வசேஷித்வம், நம்ம எல்லாரும் சேஷம், அவனோ சர்வாத்மனா சேஷி, அவன் சேஷி, நாமோ சேஷம். நமது சேஷத்துவம் இருக்கோ அத்தை கொண்டு எல்லா மூலம் எல்லா வஸ்துக்களும் எல்லா வஸ்துக்களும் சேஷமா இருக்கு. அவனாலும் சேஷியா இருக்கும். இதுல என்ன சத்திய சங்கல்பம் தோன்றது அப்படின்னா அது வந்து வேதாந்த சங்கல்பம் சுவாமி வைக்கிறார். பரகத அதிசய ஆதானேன உபாதேயத்தமே வயசிய சுரூபம் சா சேஷா பரசேஷி அப்படின்னு சொல்லிருக்கார் வேதாந்த சங்கரத்தை. அதாவது நம்ம எல்லாம் இருக்கும் போதையோ எம்பெருமான் விசாரமற்றவன், நித்தியமான ஆனந்தத்தை உடையவன், அனவதிக அசிங்கிய கல்யாண குணன் நிறைய சொல்லிட்டோம். ஆனால் எம்பெருமான் இருக்கானே அவனுக்கு இந்த கல்யாண குணம் எல்லாம் இருக்குது, ஆனால் அவனுக்கு ரொம்ப குறையாம். என்ன குறை அப்படின்னா நாம இல்லாம அவனால் இருக்க முடியாது. ஏகாக்கின்னு ரமையத்தை அவன் தனியா சந்தோஷமா இருக்க மாட்டானா, அவனுக்கு நித்திய சூரியெல்லாம் வேணும், முக்தாள்லாம் வேணும், பக்தாள்லாம் வேணும். இல்லாம போனா அவன் நித்திய சூரியல் எவ்வளவோ பேர் இருக்கா, அனந்தகளோட விஷக்சேனாதிகள்ன்றோம், கோடி அசங்கேயமான நித்திய சூரியர்கள், முக்தாலும் அசங்கேயமா இருக்கா, அவளுடைய சந்தோஷமா இருக்கலாம் மொழி அவன் அவனே போர்வை. நாம எல்லாம் எதுக்கு அவனுக்கு, என்னத்துக்கு அவதாரம், எதுக்கு அர்த்தாவதாரம், எதுக்கு ஆர்த்தாவதாரம், எதுக்கு விபவ அவதாரம், இதான் தேவையில்லையே அப்படின்னா அவனுக்கு அப்படி இல்லையா. நாம எல்லாம் இருக்குமே அவனை பாடுறோம், அவனை பாடுறத கேட்கணும்னு அவனுக்கு ஆசையம். என்னெல்லாம் எப்படி பாடுறாய்வா, எப்படி என்னுடைய கதைகளை கேட்கிறாய்வா, எப்படிலாம் தன்னுடைய சரீரத்தை ஒன்று கைங்கரியம் பண்றா எனக்கு, எப்படி எப்படிலாம் என்னை சீராட்டுறா, எப்படி தாளாட்டுறா, எவ்வளோ எனக்கு அனுகூலம் பண்றா, என்னையே நினைச்சிட்டு இருக்காளே, ஞானி துவாத்மேவ மேமதம் அப்படிங்கிற சுவாமி பெருமாள் கீதையில அஞ்சாவது அத்தியாயத்துல ஞானி இருக்கானே எனக்கு அவாத்மா சாஸ்திரம் சொல்றது, நான் தான் அவனுக்கு ஆத்மான்ட்டு. என்னை பொறுத்தவரை என்ன தெரியுமோ, அவன் தான் எனக்கு ஆத்மா, நான் அவனுக்கு சேஷமா இருக்கேன். அந்த மாதிரி பக்தியும் பக்தர் இடத்துல பெருமாளுக்கு பக்தி வந்திருப்பான். திருமகிழ்வார் அவருக்கு திருமகிஷி பிரான்னு பேரு. அதே ஆறாமதுக்கான அமுதன் அவனுக்கு ஆறாமது ஆழ்வான் பேரு. பாருங்க பக்தனை பார்த்துட்டு பெருமாள் ஆழ்வான் ஆயிட்டார், ஆனால் பக்தர் அழுவார் அவரோ பிரான் ஆயிட்டு. பிரான்றவன் யாரு அப்படின்னா பெருமாள். பெருமாள் இங்க பக்தனா ஆயிட்டார் அழுவானா, ஏன்னா ஆழ்வார் கிட்ட ஆழ்ந்த பக்தியோட சேர்ந்ததா இருக்காரு. அதனாலதான் நீ வந்து படுத்துட்டே இரு, பெருமாள் பெருமாளை பார்த்து கூப்பிடுற, உடனே பதில் சொல்ல இழந்திருக்க பார்த்த, உட்காரலாம் வேணாம், கிடந்தவாறு பேசு, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு, உடனே உத்தானம் செய்யணும், உத்தானம் செய்யணும் திருக்கோளங்க, அடே அடி எழுந்து அடி பேசுற மாதிரி அந்த மாதிரி பெருமாள் இறங்கி வரான். இதுதான் பகவானுக்கு பக்தர்கிட்ட ஆசை. அகம் பக்த பராதீனகன்ட்டு அதனால இது ஒரு அதிசயம் உண்டாகிறதும் பரகத அதிசய ஆதானியன உபாதேயத்தமே எம்பெருமானுக்கு பரம உபாதேயமானவன் எல்லாம். ஏன்னா நம்மளை காட்டில பக்தா அவனுக்கு யாருக்கு இருக்கா பக்தா, அப்படிப்பட்ட பகவானை பார்த்துட்டு வெண்டிரா சுகங்குலைப்பான் பெரியதோர் உடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே நைந்து நைந்து தந்துராய் மாலை மாற்றன் தவறுகளாய் பாடி ஆடி தொண்டு கொண்டு அமுதம் முன்னா தொழும்பல் சோறு கக்குமாறே. திருமாலையில தொண்டர்கள் புரியாழ்வார் தாய்க்கிறது உங்களுக்கு தெரியாதது இல்லை, எதுவும் நான் என்னோ அதை முன்னாடி சொல்றாருங்க, என்ன அபூர்வமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுட்டீங்க, நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான், உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது அல்பமான விஷயங்கள் தான் நம்மளாம் போயிட்டு இருக்கோம். வசதாக எப்படி இருக்கு பகவானுடைய வைபவம் அப்படின்னாக்கா நம்ம மாதிரி வசந்து இருக்குது, இறங்கி வரான் இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்றும் வந்தோம் அப்படின்லாம் சொல்ற திருமகேஷ் இவர் திருமாலையில தொண்டர்கள் அத மாதிரி எம்பெருமான் இருக்கான். அதனால அதிசய உபாதேயத்தமே ரூபம் பகவானுக்கு உபாதேயத்தம் உபாதேயமா நம்ம எல்லாம் இருக்கோம். அதனால நம்ம எல்லாம் சேஷமா இருக்குமா, அவனும் சேஷியா இருக்கான், ஆனந்தமா இருக்கணும், இந்த பக்தன் வந்துட்டான் பக்தன் வந்துட்டான் அப்படின்ட்டு ஆனந்தமா இருக்கணும். முக்கூர் விஷயங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டாராம் சபையில. அது எழுதிந்தான், இப்ப யோ படிச்சேன், அப்பெல்லாம் நான் படிக்க கூட இல்லை. என்ன கேட்ட, பகவான் எப்பொழுதும் பரமபதத்தில் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான், ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். நித்தியால் இருக்கா, முத்தாள் இருக்கா, அந்த சமயத்தில் இங்கேருந்து ஒரு முத்தன் போறான், அவனோட சேர்ந்தது ஆனந்தத்தை இன்னும் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம், முன்னாடி இருந்த ஆனந்தம் வேற, இப்ப இவன் வந்து ஒருத்தன் வந்துட்டான், ஒன்று வந்துட்டான், எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா, ரெண்டு பொண்ணு பிறந்தா, ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணினேன், பெரிய பொண்ணுக்கு ஒரு பேத்தி, ஒரு பொண்ணு பிறந்தா, எனக்கு பெரிய பேத்தி, ஆனந்தப்பட்டேன், ரெண்டாவது பேத்தி பிறந்த உடனே இன்னும் ஆனந்தம் கூடித்து, என் ரெண்டாவது பொண்ணுக்கு ஒரு பேரன், ஒரு பிள்ளை பிறந்தான் பேரன், அத்தை பார்த்துட்ட உடனே இன்னும் எனக்கும் ஆனந்தம் கூடுறது. அப்படியானா முதல் பேரணும், முதல் பேச்சு வரத்து இருந்த ஆனந்தம், ரெண்டாவது பேச்சு வரத்து இருந்த ஆனந்தம், பேரம் குறைச்ச இருந்த ஆனந்தம், மூணு வெவ்வேறு தானே, மூணு வெவ்வேறையா இருக்கே, வெவ்வேறையா இருக்கிறதுனால இப்போ ஆனந்தம் துளிய இது இருக்குது, கொஞ்சம் என்ன சொல்றது அது பாகுபாடு அது இருக்குதே. அத மாதிரி ஒரு முக்தனோட இந்த இம்பரமான அனுபவிக்கிறான், இன்னொரு முக்தன் வரைச்சே இப்ப ஆனந்தம் அதிகமா போயிடுச்சேன். அப்படியானா எம்பெருமானுக்கு ஒரே ஆனந்த அனுபவம், ஆச்சரியமான கேள்வி பாருங்க, கேட்டிருந்தார், கேட்டு அவரே சமாதானம் சேரும். அர்த்தம் தான் அங்க என்னன்னா, ஆனந்தம் இருக்கு பாருங்க, அது ஒரே மாதிரிதான் இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது, அதுல சந்தேகமே இல்லை. முக்தன் வந்தாருனாக்கா அந்த ஆனந்தம் ஏறது, அது எப்படி அப்படின்னாக்கா, ஒரே ஆனந்தத்தை ஏகஸ்வாதன புஞ்சியத்தை எல்லாருக்கும் சேர்த்து சமர்ப்பிக்கிறது, எல்லா முக்தா இருக்கும், எல்லா நித்தியா இருக்கும். எப்படி அப்படின்னா, நான் தேவப்பெருமாள் பொறுப்பாடா இருக்கு, நான் போய் சேவிக்கிறேன், முதல்ல எட்டு பேர் இருந்தா, பத்து பேர் இருந்தா, பதினெட்டு பேர் இருந்தா, நூறு பேர் இருந்தா, சேவிக்கிற பெருமாளுடைய வைபவம் இருக்கே, பெருமாளுடைய அலங்காரமும் அவனுடைய வஸ்திரமும் அவனுடைய திருமேனியுடைய அழகோ எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஒத்தர் சேவிச்சாலும் அந்த ஆனந்தம் ஆனந்தம் தான் அழகு, நூறு பேர் சேவிச்சாலும் ஆயிரம் பேர் சேவிச்சாலும் சரி அந்த அழகு அப்படியே இருக்கு, ஒரே மாதிரி அழகு. இது திருமேனியில் இருக்கிறது, திருமேனியில் இருக்கக்கூடிய இந்த அழகே அத்தனை பேருக்கும் ஒன்றா இருக்குதே, ஒரே மாதிரி தான் உபயோகிக்கிறோம். பெருமாள் எனக்கு தனி அழகு, உங்களுக்கு தனி அழகுன்னு தவறா, எல்லாம் ஒரே அழகு தான். அத்தியவரதன் நீங்க எப்படி சேவிச்சீங்களோ அப்படிதான் நான் சேவிச்சேன், நான் எப்படி சேவிச்சனோ அப்படிதான் என் பொங்கல் சேவிச்சா, எல்லாரும் ஒரே மாதிரிதான் சேவிச்சா, ஒரே அழகுதான். அனுபவத்துல வேணா வேறுபாடு இருக்கலாம், பெருமாளுடைய அழகு மாத்திரம் ஒரே மாதிரிதான். எல்லாருக்கும் ஒரே சூரதன பாஞ்சதன்யங்கள், ஒரே திருமுடி, ஒரே திருவடி, ஒரே திருக்கண்கள், திருவதனம், திருமூக்கு, திருநாசிகை, அதே மாதிரி திருக்காதுகள், எல்லா திருச்சவைகள் அத்தனையும் ஒரே மாதிரி இருக்கு. அற்புதமா சேவிக்கிறோம் திருமேனிகளையே. எப்படி அப்படின்னா, திருமாவுடைய ஆனந்த சுரூபம், ஆனந்த குணம் அனவதிகமானது, ஒரே மாதிரி. சதைக ரூப ரூபாய விஷ்ணவே பிரப விஷ்ணவே, சதைக ரூபனா இருக்கான, அப்படிப்பட்டவர்களை நாம் அனுபவிக்கிறோம். இதுதான் எம்பெருமானுடைய ஆனந்தத்தினுடைய வைபவம் அது. அதனால பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு, இவன் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருந்துட்டு பண்ணினான் முதல்ல, இப்ப சேஷி சேஷியா இருக்கிறது என்னாச்சு அப்படின்னா, நம்மெல்லாம் உபாதயம் ஆயிட்டோம், எத்தனை பேர் முத்தால் வந்தாலும் ஆனந்தம் ஆனந்தம், அங்கேருந்து இங்க வந்தே நம்மளோட அனுபவிக்கிறானே ஆனந்தத்தை. அப்படி இருக்கச்ச அங்க போனா எப்படி இருப்பான் பகவான், அங்க போனாக்கா பரமபுரத்தில் இருக்கிற எப்படி நம்மளோட அனுபவிப்பான், இதே ஆனந்தம்னா. அது அதனால சேஷியா இருந்து அதுலயும் ஒரு சங்கல்பம் இருக்கு, இதோ இவாள்லாம் புண்ணியாத்மாக்கள், இவாள்லாம் கர்மயோகம் பண்ணா, அதனாலேயாக ஞான யோகம் வருது, அதனுடையாக பக்தி யோகம் வருது, இப்ப இருக்கிறவளோ பிரபத்தியை அனுப்பிக்கிறா, பிரபத்தியை அனுப்பிச்சாக்கா அதனால அவளுக்கு என்ன வந்தது அப்படின்னு, ஆனந்தமான பகவத் அனுபவம் வர ஆரம்பிச்சுட்டு. நம்ம எல்லாம் இப்ப எப்படி இருக்கும், பல திசையில் இருக்கும், நம்ம எல்லாருமே சமாசனம் பண்ணிட்டு சரணாகி பண்ணணுவா, தேசிகம் சாகித்ய உத்தரகட்சி அதிகாரத்துல சரணாகதி பன்னெண்டு அப்புறம் இருக்கிறது அத்தனையுமே என்னது அப்படின்னாக்க இது பலதசை, இது அனைத்துமே பலதசை அப்படின்னு சாதிச்சிருக்க. பலதசை பலதசையில் இருக்கச்ச அந்த மாதிரி ஒரு சங்கல்பம் பண்றான், இவன் என்ன சரணடைஞ்சு விட்டான், அப்படி சரணடைஞ்சிடுவே அவனுக்கு நான் சங்கல்பிக்கிறேன் இந்த மாதிரி அவனுக்கு ஆனந்தம் உண்டாகட்டும், அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு அவன் சங்கல்பிக்கிறான். அப்படி சங்கல்பிக்கிறதுனால அது நமக்கு பரம வைபவமாக இருக்கிறது. இதுதான் சர்வஸ்ய அதிபதி சேஷியா என்று நம்மள அவன் அனுபவிக்கிறான். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருக்கோம், பெருமாள் நாம அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், அவனும் நம்முடைய ஆனந்தத்தை பார்த்து அனுபவிக்கிறான். எப்படி ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய நம்ம என்ன பண்றோம், அது ஏதோ ஒரு வஸ்து கேட்கறது, ஒரு பொம்மை வாங்கி கொடுன்றது, பொம்மையை வாங்கி கொடுக்கறோம், அது விளையாடுறது, அதை பார்த்தா எவ்வளவு ஆனந்தப்படுவோம், குழந்தை எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறது, என் பேரன் விளையாடிட்டே இருந்தோம், அப்போ இதை ஏதோ பேத்து வைக்கின்றே இருந்தோம் சொல்லிட்டு ஒரு இந்த பிளாஸ்டிக் பால் வந்து அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பார்த்த உடனே ஒரு வயசு குழந்தை என்ன தெரியும், ஆனால் ஆனந்தம் சார், அதை பார்த்தாதான் ஆனந்தம், நம்ம கொடுத்தது 20 ரூபா 30 ரூபா வஸ்து, அதை பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு எவ்வளவு சந்தோஷம், இதை எப்படி அனுபவிக்கிறோம், அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றா நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கற பக்திய கொடுத்து தன்னை அனுபவிக்கும்படியா பண்ணி அந்த ஆனந்தத்தை அவர் அனுபவிக்க, நம்ம அனுபவிக்கிறத பார்த்துட்டு அவர் அனுபவிக்க. அகம் பக்த பராதீன அஸ்வதந்திரை வந்துச்ச சாதுகளின் ரசகதையா பக்தே பக்த ஜனப்பிரியா. இதுல வந்து அம்பரீஷ மகாராஜ உபாக்கியானம், அம்பரீஷ உபாக்கியானத்துல துர்வாசர பார்த்து திருமண சொல்றாங்க, உன்னை சரணடைஞ்சா நீ காப்பாத்திருவேன் சொல்றாளே, ஏன்னா நீ காப்பாத்திலையே, நீ உன்னை சரணடைய காப்பாத்திருவேன்னாக்கா முதல்ல என் பாகவதம் கிட்டதானே அப்ப எனக்கு பாகவதம் பிரதானம், ஏன்னா அகம் பக்த பராதீனம், என்னுடைய பக்தர்களுக்கு நான் பராதீன ஆயிடுச்சு, அவன் எனக்கு உதவியே இருந்துருக்கான் அம்பரீஷ மகாராஜன், அதனால நான் அஸ்வதந்திரம்தான், சுருதி சொல்றது என்ன சுதந்திரம், ஆனா நானும் எப்படி என்ன நினைச்சிருக்கேன்னு தெரியுமா, அசுதந்திரம் தான் நினைக்கிறேன், நான் சுதந்திரமே எனக்கு கிடையாது. சாதுதேகி பக்தேகி இரத்த ஹதய, சாதுக்களான பக்தாள், அவளால் என்னுடைய இதயமானது அபகரிக்கப்பட்டது கிரகிக்கப்பட்டது, என் இதயம் எங்கிட்ட இல்லையே, அவதான் எடுத்து போட்டாளே என்னுடைய இதயத்தை, இதயத்தை அவன் எடுத்து போயிட்டா, அதனால சாதுபிகி பக்தேகி கிரஸ்த ஹதயா பக்த ஜனப்பிரியா, பக்தஜனாளுக்குதான் நான் தான் பிரியன், பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம், ஞானிகளுக்கெல்லாம் நான் அத்தியர்த்த பிரியமாக இருக்கிறோம் சொல்றேன் கீதையில, அதையே அம்பரீஷ உபாக்கியானத்துல சொல்றாரு. அதனால பெருமாள் நம்மள ஆனந்தம் அனுபவிக்கிறானா, நாம அவனோட அனுபவிக்கிறோம், அவன் நம்மள அனுபவிக்கிறான், என்ன அழகானது, பக்தனுக்கும் பகவானுக்கும் எப்பேற்பட்ட ஈடுபாடு பலத்திலும், இப்படிப்பட்ட பகவான விட்டுட்டோமோ எதோ அல்ப சுகத்துக்கு போறமே அது தப்பு இல்லையா. அதனால இந்த இடத்துல அதிபதி, அதிபதி என்ன, சேஷித்வம், சேஷித்வம் தான் எம்பெருமானுக்கு பிரியத்தை கொண்டு கொடுக்கிறது. அதே மாதிரி இது மூணு விதம் சொல்லட்டும், இது மூணு சங்கல்பம், இந்த ஒரு சங்கல்பம், அப்புறம் சாசனம் சர்வவிதம் பிரசாஸ்தி அப்படின்னு இருக்காங்க, சர்வவிதம் பிரசாஸ்தி பிரசாசனம் எல்லாரையும் நியமிக்கிறது, என்னது அப்படின்னா பிரவர்த்திக்க வைக்கிறது, நம்ம அத்தனை பேரையும் பிரவர்த்திக்க வைக்கிறது, அவனன்றி அணுவும் அசையாது, தேனவினா திருநாக்கணும் தளர்த்தி, அவன் இல்லாமல் புள்ளனுடைய நுனி கூட ஆடாது, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய சங்கல்பம். அதனால நம்ம எல்லாம் பிரவர்த்திக்கிறோம்னாக்கா இதுதான், அதனால அவனுக்கு அதீனமா நம்ம எல்லாம் இருக்கிறதுன்றது சர்வசிய வசி, சர்வசிய வசிங்கிறது, இது ஒரு சத்துரங்கத்தினுடைய விவரணம். அது மாதிரி அந்தரியாமையா இருந்து ஈசனம் பண்றது, அது ஈசுத்திருத்துவங்கிற ஒரு சங்கல்பம், சேஷையா இருந்து நம்மள நமக்கு எல்லாருக்கும் அதிபதியா இருக்கிறது. அது அதிபதி தூண்டுறது. அது மாதிரி சர்வசி சாசனம் எல்லா மாதிரியும் அவனுடைய எது இல்லாம சந்தர்ப்பம் இல்லாம எதுவுமே பிரவர்த்திக்காது. எல்லாம் அவனதீனமாகவே பிரவர்த்தி. இதெல்லாம் வச்சுட்டுதான் எம்பெருமான கச்சித்திர சாட்சித்த அவனுடைய சுரூபமே சுரூபசத்தா அவனதீனம், சுரூபஸ்திதி அவனதீனம், சுரூப பிரவர்த்தி அவனதீனம், எல்லாமே அவனதீனம். அது சேதனமோ அச்சேதனமோ எல்லாமே எல்லா விதமான சேதனங்கள், எவ்விதம் அச்சேதனங்கள், காலமோ ஞானமோ அந்த மாதிரி இந்த பிரகிருதி ஜலம் பிரகிருதி எல்லாமோ அது மூணு இது மூணு அத்தனையும் அவனதீனமா இருக்கு. அவனதீனமான சுரூபம், அவனதீனமான ஸ்திதி, அவனதீனமான பிரவர்த்தி அப்படின்னு எம்பெருமானம் சாய்க்கிறார். அதனால எல்லாமே எம்பெருமான தீனம், எம்பெருமான் இல்லாம எதுவுமே கிடையாது. அதுதான் இங்க சத்து சங்கல்பம் சத்து சங்கல்பம் சொல்றது. அந்த சத்து சங்கல்ப சத்தத்துக்கு பரவசிய வசி பரவசிய இசானகா பரவசிய அதிபதி அதே மாதிரி கடைசியில சர்வவிதம் பிரசாஸ்தி அப்படின்னு நாலு விதமானது. இந்த நாலுமே சத்து சங்கல்பத்தினுடைய உபாதனம் விளக்கம். அதனால வித்யா ஐக்கியம் தான், இங்க வித்யா பேதம் இல்லை, வித்யா பேதமே இங்க கிடையாது, எல்லாமே வித்யா ஐக்கியம் தான். அதனால அவன் கேட்டது இதெல்லாம் எல்லாமே தள்ளிட்டோம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுது. சுவாமி என்ன அழகா பாஷகார அழகா உதாரிக்கிறது, எனக்கு சுதியுடையது உள்ளுக்குள்ள விரோதங்கள்லாம் விரோதம் இருக்காம நமக்கு தெரியும், உண்மையிலே விரோதம் கிடையாது. அது அத்தனையுமே சாந்தி பண்ணான் பெருமானார். ஸ்ருதிகளுடைய அந்த ஜனமா இருக்கு பாருங்க ஜரம், அதை எங்க பண்ண வேதாந்த சங்கிரகத்துல. அது மாதிரி வேதாந்த சாரம் வேதாந்த தீபம் இந்த மூணு கிரந்தத்தையும் எம்பெருமானார் சூத்திர விரோதம், சூத்திரத்தினால அது விரோதமா இருக்க மாதிரி யாராரோ எப்படி எப்படியோ எழுதுறாரு, அது அத்தனையும் கண்டனம் பண்ணது சூத்திரம். அது அந்த அந்த ஜரம் கடைசி ஸ்மிருதி கீதா பாஷம் பகவத்கீதையில விபரீதமான அர்த்தம் பண்றாளே அதெல்லாம் சரிபண்ணதுன்றது அங்க ஸ்மிருதி. அதனால ஸ்மிருதி சூத்திராணாம் லட்சுமி ராமானுஜாஜாய நமஸ்பரம யோகினே யஸ்வதி ஸ்மிருதி சூத்திராணாம் அந்தர்ஜரம் அசீ உள்ளது அப்படின்னா இருக்கு. இதெல்லாம் வந்து சுபப்பிரகாசிகாரத்துல சாதித்த விஷயம். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானார் என்ன ரக வியாக்கியானம் பண்றக்க, அதையும் நம்ம தேசியம் திராட்சாரசம் மாதிரி ஸ்லோக ரூபமா பண்ணி அற்புதமா சாய்க்கிற அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றதுன்றத இப்ப பாருங்களோம். அதிதாண்டிய வித்யா அதிக விதுரதா கல்பனீயே ஆரண்யோக்தம் பசித்வாத்யபி கலு சங்கல்பகாயா அதாவது இந்த வாஜதனேகருக்கே அது அத்தியனம் பண்றவர் வாஜிக்கல் அப்படின்வா. அந்த அவ அத்தியனம் பண்றோ அதுல ரெண்டு இடம் அதாவது சுக்லயஜுர்வேதம் சம்பந்தியான சிலபத பிராமணம் அக்னிரகசியம் பிரகதாரண்யம் இதெல்லாம் அத்தியனம் பண்றவா, எல்லாருமே அதை அத்தியனம் பண்றார் அந்த சாக்குக்கார எல்லாத்தையும். ஆனால் அப்படி அத்தியனம் பண்ணாலும் அதனை வசித்துவ பிரபதிகி பிரபதிநிதி வசித்துவ பிரபதி இந்த இடத்துல எப்படி இருக்கு சர்வசிய வசி சர்வசிய ஈசாரா சர்வசிய அதிபதி சர்வமிதம் தசாத்தி அப்படின்னுட்டு வசித்துவ பிரபதி பிரபதினா முதலானவைகள் வசித்துவ முதலானவைகளோட சேர்ந்ததாக அதீத் சேர்ந்ததாகவும் விரகிதா வசித்துவ பிரபதி விரகிதா வசித்துவம்லாம் இல்லை அதெல்லாம் இல்லாம வெறும் சத்துவங்கள் தான் அது மட்டும் இருக்கிறது அக்னி ரகசியத்துல அப்படியும் அத்தியனம் பண்ற அத்தியனம் பண்ணப்படுகிறது யாரால இந்த சககாரால அதே மாதிரி தத் யுதாச்ச யுதா யுதம்னா சேர்ந்து இருக்கிறது தத் யுதம் அதோடு சேர்ந்து இருக்கிறது அதோடு சேர்ந்து இருக்கிறதாகவும் அத்தியனம் பண்ணப்பட்டது என்னது சாண்டில்ய வித்யா ஆனால் என்னச்சு சாண்டில்ய வித்யான்னு ஒண்ணு இருக்கு அது ரெண்டு இடத்துல அதாவது வாஜதநாயகத்திலேயே ரெண்டு இடத்துல படிக்கப்பட்டது ஒன்னுத்துல பசுத்தம் இல்லை அது மாதிரி இசுத்துவ சர்வசிய இசுத்துவம் இல்லை சர்வசிய அதிபதித்துவம் இல்லை சர்வ பிரசாசனமும் இல்லை நாளும் இல்லாம நாளும் கிடையாது இங்க அது இல்லாம அக்னி ரகசியத்துல வெறும் சத்து சங்கல்பம் வேண்டி படிக்கப்பட்டது சாண்டில்ய வித்யா நீதி குணம்லாம் இருக்கு ஆனா இந்த நாள் அறிக்கப்படியா இருக்கு சத்யு தாச்ச அதோட சேர்ந்ததாக பிரகதாரணியம் படிக்கப்பட்டிருக்கு அதிதா தத்து தஸ்மாத் என்ன தஸ்மாத் அர்த்தம் அதனால அதனால என்ன எடுத்து ஒரு இடத்துல சத்து சங்கல்பம் வேண்டி படிக்கப்பட்டிருக்கு இன்னொரு இடத்துல அதிகப்படியாக நாலு குணம் படிக்கப்பட்டிருக்கு நாலு குணம் அதிகப்படியாக படிக்கப்பட்டிருக்கு அது பேதம் இருக்கு அந்த பேதம் இருக்கிறதுனால ரூப பேதம் இருக்கு ரூப பேதம் இருக்கிறதுனால ஈக இந்த வித்யாசையே எந்த இடத்துல படிக்கப்பட்ட சாண்டில்ய வித்தியில நடத்தும் அங்க விசலதா கற்பனையா விசலதான பேதம் தெரிஞ்சிருக்கிறது அந்த வித்திய வேற இந்த வித்திய வேறன்னு கல்பனியா கல்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இது சே அந்த மாதிரி பூர்வபக்ஷி கணக்க ஆக்ஷேபம் பண்ணானேயாக அது தவறு அது தப்பு அது சரியல்ல ஏன் ஆரண்யோக்தியம் ஆரண்யோக்தம் வசித்வாத்தியம் ஆரண்யம் ஆரண்யம் பிரகதாரண்யம் பிரகதாரண்யத்தில் சொல்லப்பட்ட வசித்வாதிகள் எல்லாம் அந்த வசித்வாதிகள் கூட சத்து சங்கல்பதாயாக பதி சத்து சங்கல்பத்தை கொஞ்சம் அது அதனுடைய விதத்து அதனுடைய விரிவு விளக்கமா சொல்றது அதனுடைய விரிவு தான் இங்க சொல்லப்பட்டதா இருக்கு அதனால ரூப பேதமே இல்லை விரோதமும் கிடையாது ரூப பேதம் இல்லை விரோதமும் இல்லை இங்க அதனால சரி விரோதம் இல்லைன்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சா இந்த மாதிரி விதத்தி இதுதான் அக்னேய ரகசிய அதிகா அக்னி ரகசியத்துல அக்னி ரகசியத்துல கூட இதுதான் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு அங்க சத்து சங்கல்பத்தோன்னு ஒண்ணு படிக்கப்பட்டது இங்கேயோ அதனுடைய விரிவு படிக்கப்பட்டது பிரகதாரணம் ஒரு இடத்துல சங்கிரகம் இன்னொரு இடத்துல விரிவு அதுதான் விளக்கமா பார்த்தோம் சர்வசிய வசி அதுல சர்வசிய வசின்னாக்க பகவானுக்கு நாமெல்லாம் வசமாயிடுவோம் அது மாதிரி பகவான் நமக்கு வசமாயிடுவான் நமக்கு வசமாயிடுவான் அது வந்து பூர்வபக்ஷியா சொல்றானா பக்தியாருக்கு வசியா வசப்படுறான் பக்தர்களுக்கு இன்னொருத்தருக்கு வசமாயிடுறான் எத்திராம வரும் அண்ண வசம் செய்யும் அண்ணலார் அப்படின்னு பெருமாள் நம்ம வடபத்திர சாயி இருக்கோம் சேவிச்சிருப்போம் இந்த வடபத்திர சாயி எப்படி பிரச்சனை தெரியுமா நேரம் பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும் ஆனா பார்த்தாக்கா அந்த இந்த ஸ்லோகம் இருக்கே என்ன கரம் கரஹரவிந்தேன பதஹரவிந்தம் முகஹரவிந்தே விநிவேசயந்தம் மடஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மரம். அந்த இடத்துல பிரம்மா எப்படி சயனிச்சுட்டு பாருங்க, அழகா கராருன்னா எல்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். சயனிச்சுட்டு கிச்ச கொஞ்சம் வலது பக்கம் வலது பக்கம் ஒரு கிச்சுட்டு இருக்கா மாதிரி இருப்பேராம். அந்த மாதிரி நம்மளை பார்த்துதானே சயனிச்சுட்டு இருக்க, அதனால வலது பக்கம் ஒரு கிழிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கும். ஏன் அந்த மாதிரி வலது பக்கம் ஒரு கிழிச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளால சாரம் சாப்பிட்டோம்னு சொல்லுவோம், நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோம், சாப்பிட்டோம்னு நிமிந்து படுத்தக்கூடாது. நிமிந்து படுத்தினா மூச்சே விட முடியாது. வலது பக்கம் படுத்தணும்னு வச்சுக்கோங்க, வலது பக்கம் படுத்திருந்தாலும் சரி கஷ்டமா இருக்கும், ஆனால் சாப்பிட்டுட்டு இடது பக்கம் ஒரு கிழிச்சு படுத்துக்கோங்க. சாப்பிட்ட உடனே படுத்துக்கிறதுக்கு அவகாசமே கிடையாது, இப்ப எல்லாம் அவ்வளவு வேலை நமக்கு. ஆனாலும் இடது பக்கம் ஒரு கிழிச்சு படுத்துக்கோங்க, இடது பக்கம் ஒரு கிழிச்சு படுத்துக்கோங்க, இடது பக்கம் ஒரு கிழிச்சு படுத்துட்டாக்கா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டதெல்லாம் தெரிச்சிடும். சாப்பிட்டதெல்லாம் இடது பக்கம் இது பண்ணி படுத்துட்டாக்கா தெரிச்சிடும். அதே வலது பக்கம் படுத்துட்டா அவ்வளவு சீக்கிரத்தில் தெரிக்காது. இது வரையும் இது வந்து லோகத்துல சேதம். ஆனா எம்பெருமான் என்ன பண்றானா, இந்த பிரபஞ்சம் முழுக்க எல்லாத்தையும் முழுங்கிட்டான், எல்லாத்தையும் தன்னுடைய இத்தினூண்டு வாய் இத்தினூண்டு வாயினால எல்லாத்தையும் முழுங்கிட்டான். ஒண்ணுமே இல்லை, திரும்ப ஜலரூபமா இருக்குது. அதுல அந்த மாதிரி நினைச்சு பார்க்கவே முடியல, எப்படி இருக்கும்னுட்டு அழகாக இருக்கான் பெருமாள். அதுல ஒரு வடபத்திரம் ஆலையில ஆடிலை கண்ணன், அந்த கண்ணன் அழகா வாயில கத்தவர்களை வச்சுட்டு வலது பக்கம் படுத்துனான். ஏன் அப்படின்னாக்கா அண்ணன் வசம் செய்யும் அண்ணடாம் அப்படிங்கிற அண்ணத்துக்கு வசமாயிட்டானோ. இவன் கணக்கு இடது பக்கம் ஏன் படுத்துக்கலன்னாக்கா படுத்திருந்தான்னாக்கா இந்த பிரபஞ்சம் முழுக்க முழுங்கினவனும் இல்லையோ, அதுல ஜீவன் சேதனம் அச்சேதனம் எல்லாம் ஜீர்ணாயிருப்பான். ஜீர்ணாயிருந்தாக்கா அப்ப என்ன கதி, இந்த பிரபஞ்சம் முழுக்க அழிஞ்சு போயிருப்பான். ஆனால் பெருமாள் எதையுமே அழிக்க கூடாதான், அழிக்க கூடாதுன்னுட்டு வலது பக்கம் திரும்பி படுத்துட்டேரான், உருக்கடிச்சு படுத்துட்டேரான். அதனால அவன் சீக்கிரத்துல அது ஜெரிக்காது. அண்ண வசஞ்சையும் அச்சாக்காரம் பண்றா, அண்ண வசஞ்சையும் மன்னடார் அப்படிப்பட்டவன் எம்பெருமான். அதனால நமக்கெல்லாம் வசமாயிடுறான். இதை பொறுப்பிட்டு சொல்றான், அசித்தாந்தத்தை நம்ம உச்சந்தா தவறு இல்லை. ஏன்னாக்க பக்தாளுக்கு அவன் வசப்படுகிறான், எல்லா வசதியும் தங்கே வச்சிருக்கான். ஆனா இது வந்து பகவானுக்கு, நாம எல்லாம் பக்தாளா இருக்கோம், பக்தாளா இருக்கிறதுனால பக்திக்கு கட்டுப்படுறான். கண்ணன் திருந்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பிரமாயம், கட்டுண்ண பண்ணிய பிரமாயம், அதாவது கண்ணினும் திருத்தாம்பினால் சின்ன சின்ன கயிறு அதை கட்டி கட்டி கட்டி கட்டி பெருமாள் அது யசோதைக்கோதனம் அடங்கி காணாம அப்படிப்பட்ட மாயன் என்ன பண்ண அப்படிங்கிற முதல்கவி ஆழ்வார். பக்திக்கு கட்டுப்படுறான், பாகவதால படுத்தவே மாட்டான். அதுக்கோசரம் அதனால இப்படி எல்லாம் இருக்கு நம்ம திருக்கல்யாணம் பெருமானுக்கு. சர்வசிய வசி சர்வசிய ஈசானா சர்வசிய அதிபதி சர்வமிதம் பிரசாஸ்தி அப்படின்னு இருக்கு. அதனால இதான் இந்த இடத்துல விசேஷம். அப்படி இருக்கிறதுனால என் அக்னிரகசத்துல புத்தகங்கள் புத்தம் ஒன்றிதான் இருக்கு, இந்த நாடு இல்லையே அதிக வீராக தோப்பி அதையும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு தோஷம் இல்லை. ஏன்னா அதிக நாடு இல்லாட்டா போறது, அதுதான் இது விசத்தி தானே. இதனுடைய விளக்கம் தானே இது, இதனுடைய விளக்கம் தான் இது. அதனால ரூபாதிக்கமே இல்லை, ரெண்டும் ஒரே ரூபந்தான், ஒரே ரூபந்தான் இது. அதனால இது பர்த்தன போத்தனா போத்தன பர்த்தன, அது மாதிரி என்னன்னா பொதுவா சங்கரகமா சொல்றது விளக்கமா சொல்றது. இப்போ இவ்வளவு தூரம் விளக்கம் அரியனுக்கே புரியல, யோசிச்சோ சொல்ல வேண்டியதாக பாஷை பார்க்கணும். எம்பெருமானார் என்ன சொன்னாரோ அதெல்லாம் சொல்லணும். எம்பெருமானார் பொதுவா விளக்கம் சொல்லிட்டார். ஆனால் உத்தமர் சுவாமி இவன் பாஷக்காரர் இவன் எல்லாம் கஷ்டம் பண்றான், அதெல்லாம் வச்சு அர்த்தம் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் நமக்கு முறை தேவையா இருக்கு. சில பேருக்கு சொல்லவே வேண்டாம், அவன் எல்லாம் சொல்றீங்க அனாயாசமும் தெரிஞ்சுக்கிறார். அதே மாதிரி இருக்கும் அவளுக்கு விளக்கமா சொன்னா தான் புரியும். அதனால அப்பயும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இங்க வந்து வித்யக்கியந்தான் அத்த வித்யக்க பாதோன சொன்னையே இங்க ரூப ஆதிக்கம் இருக்கு, பிரகதானத்துல வேற, இதுல வேற, வந்து அக்னிகத்துல வேற, அதனால வித்யா பேதம் தான். அப்ப சாந்தோக்கியத்திலையும் இதுவும் வேறதான் அப்படின்னா நீ சொன்னையே அதுவே தவறு. அந்த மாதிரி வித்யா பேதமே கிடையாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல பாதிச்சு ஒரே வித்தியை ஒரே சாக்கையில ரெண்டு வாட்டி படிக்கப்பட்டிருக்கு. அங்க அத்தியாயத்தில் பேதம் இல்லை, அதனால வித்யா பேதம் இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணாலும் அது தவறு. அந்த மாதிரி இல்லவே இல்லை, வித்யா இந்த குணபேதமே இல்லை, வித்யக்கு என்னதான் அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சொல்லி முடிச்ச எந்திரமான சூத்திரக்கார எந்திரமான பேசுவாங்க. சாஹசம் தேவஹித்த பிரதிதரஹிதா வாஜவித்தித்தாச்ச அதீதா காஞ்சல்ய வித்யா ததிஹபி துரதா கல்பனீஜே ஆரண்யோக்தம் வசித்வாத்யபி கௌலவிததிஹி சத்ய சங்கல்பதாயாஹ என்ன சமானம்? ஒரே வித்யை ஒரே சாக்கை அதுல ரெண்டு இடத்துல படைக்கப்பட்டிருக்கு. அதுல சமானே என்ன சமானம்னாக்க இந்த சத்துசங்கல்பம் அதனுடைய ரூபம் தான் விளக்கம் தான் நேற்று நாள் சர்வசர்வதி சர்வமிடம் இந்த நாளும் இந்த ஒன்றும் சமானமாக ஒரே அர்த்தத்தோடு அப்படி சமானே சுத்தி ஏமாச்ச இவங்க ஒன்னா இருக்கிறதுனால அபேதா ரூபா பேதா ரூபா பேதம் ரொம்ப பேதமே இல்லையே. அதனால ஒரே ரூபம் தான் ரூபாய்க்கு அதனால வித்யாபேதம் கிடையாது. வித்யக்கியம் தான் ரூபாய்க்கியம் தான் ரூப பேதம் சொல்லப்பட்ட புரோஷமா இருக்கு. நல்லா ரூப ஐக்கியம் தான் சொல்லப்பட்டிருக்கு, அதனால வித்யக்கியம் தான் சமான ஏதும் அபேதா அப்படின்னு சமானம் ஏவன்ச்ச சமானமாக ஏவும் இவ்வாறாக ஆகும்போது அப்போ அபேதா வேறுபட்டு இல்லை, ரூபேதம் இல்லை. அதனால ரூபைக்கம் இருக்கின்றதுனால அவேதாலும் நிச்சயிக்கம் தான் அப்படிங்கிறது இந்த சூத்திரத்திற்கு அர்த்தம். பிதா திருசிம்மாய கல்யாண முகுந்தாயே ஸ்ரீமதே வெங்கடேஸ்வராய வேதாந்த புரவே நமஹ.